ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா, ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹா. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மென்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததுசே. பிரபத்திக்கு அங்கமான குணங்களோட நாங்க காத்துண்டு இருக்கோம் கிருஷ்ணா, நீயே வந்து அருள் புரியணும் அப்படின்னு போன பாசுரத்துல வேண்டினாள் சுவாபதேசத்துல. அந்யாபதேசத்துல மார்கழி நோன்புக்கான பொருட்களை எல்லாம் வேண்டினாள். இப்ப ஸ்ரத்தையோட பண்ணும் இந்த நோன்பிற்கான பலன் அது என்ன அப்படிங்கறத இந்த பாசுரத்தின் மூலமா தெரிவிக்கிறான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு பெருமாள் அழைக்கிறார். அதாவது சேராதவர்களை ஜெயிக்கும் சிறந்த குணங்களை உடைய கோவிந்தனே அப்படின்னு. அதாவது நீ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றவாளை கூட, ஆனா நீ எனக்கு வேணும் அப்படின்னு பெருமாள் வந்து அணைச்சு கூட்டிட்டு போவார். கோவிந்தான் இங்கு சொன்னதுனால இந்த கூடார் யாரு அப்படின்னா இந்திரன் அப்படிங்கிறது வியாக்கியானம். ஏன்னா கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு காரணமானவன் யாரு அப்படின்னா இந்திரன். மழை பிழிஞ்சு அந்த மழைய தடுக்கிறதுக்காக அவர் மலையே கொடையா புடிச்சு அப்ப வந்து அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறதுனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்றது இந்திரனை பத்தின விஷயமா சாய்க்கரா பெரியவா. இந்த கூடார் அப்படி பாவம் செய்யறவா அப்படி இந்த மாதிரி பத்தி பகவத்கீதையில கிருஷ்ணனே சொல்லியிருக்கார். எம்பெருமானோடு கூடாதவா வந்து நிறைய பேர் இருப்பா, அதுல நிறைய விதம் வேற இருக்கு. அவர் சாய்க்கிறார், நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையாப கிருதஜானா ஆசுரம் பாவம் பாவம் ஆசிரித்தாக அப்படின்னு. அதாவது பெருமாளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவா, அவளும் பாபிஷ்டாதான். பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா அவளும் பாவம் பண்ணவாதான். அவ பெருமாளை சேரணும்னு நினைக்கவே மாட்டா, ஏன்னா அவள் பெருமாளை பத்தி ஒண்ணுமே தெரியலங்கிறதுனால அவளும் கூடாருதான். பெருமாளோட பெருமைய பார்த்து பயந்து நகர்ந்து போயிடுறவா. ஐயோ இவர் ரொம்ப பிரம்மாண்டம், இவரெல்லாம் நம்ம எல்லாம் கிட்டையே போக முடியாது அப்படின்னு பெருமைய மட்டுமே பார்த்துட்டு அவரோட சௌலபியம் தெரியாம அவரை சேராம நகர்ந்து போயிடுவா. அவரோட விஷயத்துல ஒரு ஒரு ஞானம் இருக்கு, பெருமாள்னா எப்பேற்பட்டவர் அதெல்லாம் தெரியறது. ஆனா இந்த மத்த விபரீத மதங்களோட அந்த குயுக்தினால என்ன ஆறுதுன்னா இவாளுக்கு ஒரு கலக்கம் வந்துடுறது. பெருமாள்லாம் இருக்க, ஆனா வந்து இந்த மாதிரி குணம் எல்லாம் அவருக்கு நல்ல சௌலபியம் சௌசீல்யம் எல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி நினைக்கிறவன். பிரம்மம்னு வேதத்துல சொல்லப்படுறது நாராயணன் தான் அப்படின்றது கொஞ்சம் எங்களால ஒத்துக்க முடியல, அந்த மாதிரி பேசுறவா. இந்த மாதிரி இருக்கிறவாளும் கூடாதார் தான். பெருமாளை பத்தி நன்னா தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா வெறுமை வேணும்ட்டு ஒரு துவேஷம் வச்சுட்டு இருக்கவா. இவா எல்லாருமே கூடாராவர் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சாய்க்கிறார். ஆக தன்னோட குணம் தெரிஞ்சும் சேராம இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவாளை கூட தெரியாதவாளை வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப சுலபம். ஆனா தெரிஞ்சும் உன்கிட்ட நான் சேர மாட்டேன், நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவாளை கூட பெருமாள் தன்னோட குணத்தினால அப்படியே வளைச்சு கொண்டு வந்துடுவார். கூடாரை வெல்லும் சீர், கூடாரை இவர் வென்றுடுவார். அப்ப கூடினவாளை அவா கிட்ட பெருமாள் தோத்தே போயிடுவாரோ, நீயே ஜெயிச்சவனாரு, நான் உன்கிட்ட தோத்து உனக்கு அடிமையாவே இருக்கேன்னு சொல்லிடுவாராம் பெருமாள். அதனால கூடாதார்கிட்டதான் அவர் வெல்வர், கூடினவா கிட்ட அவர் தோத்து போயிடுவார். ஆக இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாக்கு நிறைய உபமானங்கள் இருக்கு. நம்மளோட இதிகாச புராணங்கள் எடுத்தோம்னா, ஒரு ராமாயணம்னு எடுத்தாலே அதுல நிறைய பேர் இருக்கா. வாலியிலேருந்து ஆரம்பிச்சு ராவணன் மாதிரி கும்பகர்ணன் எத்தனையோ பேர் இருக்கா. இது மாதிரி மகாபாரதம் எடுத்தாலோ அல்லது ஸ்ரீமத் பாகவதம் எடுத்தாலோ நமக்கு நிறைய கதைகள் கிடைக்கும் இந்த கூடாரை வெல்லும் சீர்க்கு. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, இதெல்லாம் அப்ப நடந்தது, இது கிருதயுகத்துல நடந்தது, திரேதா யுகத்துல நடந்தது, துவாபர யுகத்துல நடந்ததுன்னு இன்னைக்கும் நடக்கிறது. இன்னைக்கும் பெருமாளை விட்டு அகன்று போறவா நிறைய பேர் இருக்கா. அந்த மாதிரி போறவாளை கூட தடுத்தாட்கொள்றார் பெருமாள்ங்கிறது இன்னைக்கு கலியுகத்துல கூட நடக்கிறது. அது எனக்கு தெரிஞ்சு 18-19 வயசுல ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஒரு ஆத்துல நடக்கக்கூடிய ஒரு விசேஷத்துக்காக ஒரு திவ்ய தேசத்துக்கு போய் அட்டன் பண்றதுக்காக போறா. அந்த திவ்ய தேசத்துல அந்த பெருமாள் ஒன்னான பெருமாள் அவர் ஏழு இருக்க, இவ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றா. அது ஒரு கிராமம் மாதிரிங்கிறதுனால சத்திரம் எல்லாம் எடுத்து பண்ணல, ஒரு 4-5 ஆத்துல சேர்த்து எடுத்து பண்றா. ஆக இங்கேயும் அங்கேயும் அந்த பொண்ணு நிறைய அலைஞ்சுட்டே இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல. காத்தால கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறமா இந்த பெரிய பக்தி எல்லாம் கிடையாது, அதுக்காக பெருமாளே இல்லன்னு சொல்ற பொண்ணும் இல்ல, ஆனா பெரிய பக்தின்னெல்லாம் ஒன்னும் கிடையாது. கோவிலுக்கு போறதுன்றது ஒரு வழக்கம், அதனால போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துடுறா. சாயங்காலம் ஆன உடனே ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ன உடனே மெட்ராஸ் கிளம்பி வரணும் அப்படின்னும் போது, இன்னைக்கு ஸ்ரவணம் ஆனதுனால புறப்பாடு இருக்கு, சேவிச்சுட்டு போங்கோ அப்படின்னு ஊர்க்காரா சொல்றா. இவா குடும்பத்தை, இந்த பொண்ணோட குடும்பத்தை நீங்க சேவிச்சுட்டு போங்கோ, அதுவும் இன்னைக்கு ஸ்ரவணம்ங்கிறதுனால சுவாமி தேசிகனோட புறப்பாடு வேற இருக்கு, சேவிச்சுட்டு போங்கோ அப்படிங்கிறா. ஆனா அந்த பொண்ணு வந்து இல்ல இல்ல எனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு, நம்ம கிளம்பிடலாம் கிளம்பிடலாம்னு அப்பா அம்மாவை துணப்பின்றே இருக்கு. அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் சொல்ல முடியல, ஏன்னா அவளுக்கு கிளம்பியும் ஆகணும், ஆனா பெருமாளை விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. அப்ப அந்த பொண்ணு கிட்ட சொல்றா இருந்துட்டு போலாமேன்னு. இந்த பொண்ணு வந்து இல்ல இல்ல முடியாது, கிளம்பியே ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம். பார்த்தா அவ சொல்லிண்டே இருக்கும் போதே அந்த பொண்ணு திடால்னு பேசிண்டே இருக்கும் போதே அப்படியே கீழே விழுந்துருத்தும் அந்த பொண்ணு. என்ன ஆச்சு அப்படின்னா, கால் வந்து திடீர்னு இழுத்துக்க ஆரம்பிச்சிருத்தும், நடக்க முடியல. அப்போ வந்து ஊர்க்காரெல்லாம் சொல்றா, இந்த மாதிரி எங்க பெருமாளை சேவிக்காம போறேன்னு சொல்றியே, அதனாலதானா? இந்த பொண்ணு பதில் சொல்றது இல்ல இல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த 4-5 வீட்டுக்கு சுத்தி சுத்தி நடந்து நடந்தே என் கால் போயிருத்து, ஏன்னா கிராமத்து வீடுனா கொஞ்சம் நீள் நிலமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் எனக்கு கால் வலி வந்தது அப்படிங்கறது. இந்த பொண்ணு சொல்ல சொல்ல வலி இன்னும் ஜாஸ்தி ஆயிண்டே போறது இந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த 18-19 வயசுல இருக்கக்கூடிய அந்த ஈகோ அது தடுக்கிறது இந்த பொண்ணை ஒத்துக்கிறதுக்கு. ஆமா நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு தடுக்கிறது. ஆனா வந்து வலி மட்டும் குறையவே இல்லை, ஜாஸ்தி ஆயிண்டே போறது. ஒரு ஸ்டேஜ்ல வலி தாங்காம சரி இருந்து சேவிச்சுட்டு போலாம் அப்படின்னு ஒத்துன்றது இந்த பொண்ணு. அவளும் இருந்து அன்னைக்கு சேவிச்சுட்டு கிளம்புறான். திருப்பி கிளம்பி மெட்ராஸ்க்கு வரும்போது அந்த வேன்ல அந்த பொண்ணு சொல்றது, இது இது ஒரு ஊரு, இது ஒரு மண்ணு, இங்க இவ்வளவு தூரம் நம்ம வந்து இனிமே இந்த மண்ணே மிதிக்க மாட்டேன், இந்த பக்கமே வரமாட்டேன், இந்த திசைக்கே ஒரு கும்பிடு, இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன், ஒருத்தர் வந்து என்ன சேவிக்கல அப்படிங்கறதுக்காக தண்டனை கொடுப்பார்னா அவர் என்ன பெருமாள், அவர் எப்படி பெருமாளா இருக்க முடியும், காருண்யமே இல்லாதவர் பெருமாளா அப்படின்னு 100 கேள்வி கேட்டுன்னு வருது அந்த பொண்ணு வேண்டல. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வரன் வருது அந்த ஊர்ல இருந்தே. அந்த ஊர்ல இருந்து வந்தவரன், ஆனா பையன் மெட்ராஸ்ல இருக்காங்கிறதுனால சரின்னு ஒத்துன்றது இந்த பொண்ணு. ஏன்னா அவ அப்பா அம்மாக்கு அந்த வரன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பையங்கிறதுனால வேண்டான்னு சொல்ல முடியல, அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு ஒத்துன்றது இந்த பொண்ணு. இப்ப பார்த்தானா கல்யாணம் ஆனதுனால அந்த ஊருக்கு அப்பப்ப போயிட்டு வர வேண்டியிருக்கு, கொஞ்சம் உள்ள குற்ற உணர்வு இருக்கு. இருந்தாலும் போய் அப்படி முழு பக்தியோடெல்லாம் போறது இல்லை, ஏதோ போறோம் பண்ண வேண்டிய கடமை, அதனால கோவிலுக்கு போறோன்ற மாதிரி அப்பவும் அப்படிதான் போயிட்டு வருது. ஆனா ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் வருஷம் ஆன உடனே பார்த்தா அந்த பொண்ணுக்கு எப்படிதான் அந்த பெருமாள் கிட்ட அப்படி ஒரு பிரேமை வந்தது, எப்படிதான் அந்த பெருமாள் வந்து அவரோட சௌலபியம் என்ன, சௌசீல்யம் என்ன, அழகு என்ன, நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு அப்படி ஒரு அழகு பெருமாள் நிஜமாவே, அது எப்படிதான் அந்த புத்திய மாத்தினார்ன்ற இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா இப்போ அந்த பொண்ணு ஸ்ரீ தரங்க முக நந்தினி ஹேமாப்ஜன் ஐக்கா சமயத்து ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹான்னு சொல்லாம ஒரு வார்த்தை கூட ஆரம்பிக்காத அளவுக்கு அந்த பொண்ணு அப்படி தடுத்தாட்கொண்டு இருக்கார். அவ்வளோ பேசின பொண்ணு, அவ்வளோ அபச்சாரப்பட்ட பொண்ணு, மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்களை உடையாயின்னு அடியேனேதான் அந்த மகா பாபி, அந்த பாபிஷ்டி அடியேனேதான். 18-19 வயசுல அந்த பெருமாள் அவ்வளோ வெசிட்டு வந்தவளை தன் வசமாக்கும் குணம் உண்டு அப்படின்னா அவர் தான் பெருமாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறது ஏதோ ஒரு துவாபர யுகத்திலேயோ த்ரேதா யுகத்திலேயோ கிருத யுகத்திலேயோ நடந்ததெல்லாம் இல்லை, இப்பவும் நடக்குது. இப்பவும் அப்படி பேசுறவாள நீதான அன்னைக்கு சொன்ன நான் பெருமாளான்னு இன்னைக்கு உன் வாயால நீயே எல்லாருக்கும் சொல்லு, எங்க பெருமாள் மாதிரி அழகு கிடையாது, எங்க பெருமாள் மாதிரி சௌலபியம் கிடையாது, நீயே சொல்லுன்னு அடியேனுக்கு இந்த பேசுற பாக்கியத்தையும் கொடுத்து இன்னைக்கு இந்த சபையினர் முன்னாடி நான் ஏன் இந்த இதை தெரிவிக்கிறேன் அப்படின்னா பெருமாள் கோவமே படமாட்டார். அது உண்மையில நான் புரிஞ்சுட்டேன், பெருமாள் கோவமே படமாட்டார். ஆனா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனா பெருமாள் எப்பவுமே இருக்கார். அன்னைக்கு பெருமாள் கிட்டப்பட்ட அபச்சாரத்தை இன்னைக்கு பாகவதா முன்னாடி நான் அதை ஒத்துக்கிறதன் மூலமா இது பெருமாளுக்கும் திருவுள்ளமா இருக்கும்ங்கிறதுனாலதானும் அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி திருப்பாவையெல்லாம் வெறும் ஸ்லோகமோ பாசுரமோ அல்லது மார்கழி மாசத்துல மட்டும் சேவிக்கிறதுக்கான விஷயமும் நிச்சயமா கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், ஒவ்வொன்றும் நம்ம தினப்படி நம்மளோட இந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்ங்கிறது நான் உணர்ந்ததுனாலதான் அடியன் இதை விஞ்ஞாபிக்கிறேன். ஆக இன்றளவும் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாகத்தான் இருக்கார் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த ஆண்டாள் நாச்சியார்ன்ற ஒத்தி நமக்காக எவ்வளவுதான் பிரயத்னப்பட்டிருக்கான்னா அது வாயால நம்மளால சொல்லி முடிக்க முடியாது. அவளுக்கு அவசியமே இல்லை, ஆனா இங்க வந்து இந்த பாசுரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து பாரு பெருமாள் எப்பேற்பட்டவர் பாரு, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனவன், நீ வேண்டான்னு சொன்னா கூட உன்னை இழுத்து வச்சு அரவணைச்சு உன்னை தன் பக்கமா ஈர்க்கிறார். இன்னைக்கு வேற எந்த பெருமாள் கண் முன்னாடி வந்தாலும் அது தேவநாதனா மட்டுமே தெரியற அளவுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தியோட பெருமாள் இருக்கார் அப்படின்னா அது சர்வ சத்தியம், சர்வ நிச்சயம் அது. ஆக ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, சத்தியமான வார்த்தை அது. உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் அப்படின்னா பெருமாள் கிட்ட உன்னையே போற்றி போற்றின்னு பாடி இந்த பறைன்ற நோன்புக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க வாங்கிக்கிறோம், இந்த விரதம் நல்லபடியா பூர்த்தி ஆகும் போது எல்லாரும் எங்களை புகழ்வா, ஆனா அந்த புகழ்ச்சிக்காக எல்லாம் நாங்க இந்த நோன்பு நோக்கல அனுஷ்டிக்கல. உடனே கிருஷ்ணன் சரி உங்களுடைய இந்த ஸ்ரத்தைக்கு நான் வேணா எதான பண்றேன், நீங்க பலன் எதிர்பார்த்து எதுவும் பண்ணல, அதாவது இதர பலன்கள் எதிர்பார்த்து எதுவும் நீங்க பண்ணலன்னு சொல்றீங்கோ, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஸ்ரத்தையா பண்ணது, நான் எதானா உங்களுக்கு சன்மானம் பண்றேன் அப்படிங்கிற. அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா கிருஷ்ணா ஒன்ன தவிர வேற ஒத்தர்கிட்டயும் ஒண்ணுமே கேட்க மாட்டோம்னு நாங்க இருக்கோம், இப்ப நீயே நான் என்ன சன்மானம் தரட்டும்னு நீ கேக்கறதுனால எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்ற. சரி என்ன வேணும் அப்படின்னா யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசு அப்படின்னா, அதாவது நீ கொடுக்கற பரிசு எப்படி இருக்கணும் தெரியுமா கிருஷ்ணா, இந்த நாடே புகழறா மாதிரி இருக்கணும். அன்னைக்கு சபையில ராமன் வந்து ஒரு முத்து மாலைய சீதை கிட்ட கொடுத்து இதை உனக்கு யாரு கொடுக்கணுமோ கொடுங்கற, அப்ப சீதையானவள் ஹனுமானுக்கு கொடுத்தாலே அப்ப எப்பேற்பட்ட சந்தோஷம் வந்தது ஹனுமானுக்கு, யாருக்குமே கிடைக்காதது தனக்கு கிடைச்சதுன்னு. அந்த மாதிரி நாங்க சந்தோஷப்படணும், இந்த நாடு புகழணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம், ஹனுமானுக்கு சீதை வந்து அந்த பரிசு கொடுத்தா அப்படின்னு. அந்த மாதிரி நாடு புகழும் பரிசா இருக்கணும். அன்னைக்கு சத்யபாமா ஒரு பாரிஜாத பூ வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக அந்த மரத்தையே பேத்து எடுத்து வந்து கொடுத்தியே, அந்த மாதிரி பரிசா எங்களுக்கு நீ கொடுக்கணும். ஒரே ஒரு படி அவளுக்காக குச்சேலனுக்கு அப்படி வாரி வாரி கொடுத்தியே, அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே பெருமாள் கேக்குற, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி புகழ்ச்சிக்காக எல்லாம் நாங்க நோம்பு நோக்கல, அதுக்காக எல்லாம் நாங்க அனுஷ்டிக்கல அப்படின்னு இவ்வளவு தூரம் சொன்னீங்க, இப்ப இந்த மாதிரி குடு அந்த மாதிரி குடுன்னு இவ்வளவு கட்டளை போடுறீங்களே அப்படிங்கிற. அதுக்கு நாச்சியார் சாய்க்கிறா, எங்களோட புகழுக்காக நாங்க நோன்பு நோக்கலங்கிறது சத்தியம், எங்க பெருமைக்காக பரிசும் நாங்க கேட்கல கிருஷ்ணா, நாங்க கேட்டத நீ நன்னா கவனி. நாங்க என்ன சொன்னோம், உண்டன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம்னு நாங்க சொன்னோம், யாம் கேட்கும் சன்மானம்னு நாங்க சொல்லவே இல்லை. பெரும் சன்மானத்துக்கும் கேட்கிற சன்மானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நீயா தான் குடுக்கறன்னு சொன்னேன், நீயா குடுக்கறன்னு சொன்னதுனால யாம் பெரும் சன்மானம்னு நாங்க சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த நாடு புகழும் அளவுக்கு நீ குடுக்கலன்னா அது எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்லை, ஆனா உனக்கு தான் அது அகௌரவம். ஏன்னா இந்த குழந்தைகள், இந்த ஆயர்பாடி குழந்தைகள் இவ்வளவு அழகா நோன்பு நோத்துது, அதுக்கு பாரு கிருஷ்ணன் இதைதான் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அந்த உனக்குதான் அசிங்கம், உனக்குதான் அகௌரவம்ங்கிறதுனால நாங்க சொல்றோம், உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ தரேன்னு சொன்னப்போ நாங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னோம். அதனால நாங்களா உன்னை கேட்கல, நீயா குடுக்கற, ஆனா அது உன்னோட கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி குடு அப்படின்னா. கிருஷ்ணனுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருத்து, அது என்ன நாடு புகழும் பரிசுமா அது சொல்லு, அது நீ ஒரு லிஸ்ட் வச்சுருப்பியே அதை சொல்லுமா அப்படிங்கிற. சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னா. கிருஷ்ணன் யோசிச்சர், இந்த ஆண்டாள் மட்டும்னா கூட பரவாயில்ல, யாம் அணிவோம் அப்படின்னு அந்த 500,000 பேரையும் சேர்த்துட்டு கேட்கறா. அதுவும் என்னென்ன கேக்கிறா, சூடகம், சூடகம்னா வளை, தோல்வளை வங்கி, தோடு செவிப்பு, காதுக்கே ரெண்டு கேக்குறா, ரெண்டு அணிகலன் கேக்குறா. ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்தே அப்பா கிட்ட கிருஷ்ணனை பத்தி கேட்டு கேட்டு வளர்ந்தவோன்றதுனால அந்த காதானது இவளுக்கு அவ்வளோ வசதி. ஆக காதுகளை போடுற அணிகலனான தோடு ஒண்ணு, செவிப்பு அப்படின்றது காதுல மேல குத்திக்கிற பூ, அது இப்ப ஃபேஷனா இருக்கே, அது அந்த காலத்துல ஆண்டாளே போட்டிருந்தா. ஆக செவிப்பு அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா. பாடகம், பாடகம்னா கால் சிலம்பு, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா, இதெல்லாம் மட்டும் அல்ல கிருஷ்ணா, என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னா. அதாவது அது தமிழ்ல வந்து அணைய பல்கலனும் அப்படின்னு சொன்னதுனால அது இங்கிலீஷ்ல எக்ஸட்ரான்னு சொல்லுவோம். எக்ஸட்ரானா இன்னும் முடியல, அது அதுக்கு பின்னாடி நிறைய வருது, காசு மாலை, ஒட்டியானம், வைராட்டிகை இதெல்லாம் கூட அதுல சேர்ந்துடும். ஆக இவ்வளோ பெரிய லிஸ்ட கொடுக்கறா, சரிம்மா அப்படின்னு சொல்லலாம்னு கிருஷ்ணன் யோசிக்கும் போதே அவ இன்னும் முடிக்கவே இல்லை. ஆடை உடுப்போம் அப்படின்னு, சரிதான் அப்படின்ட்டு கிருஷ்ணன். ஆடையுடுப்போம் அப்படின்னா இது நகைக்கே இவ்வளோ பெரிய லிஸ்ட் போடுறாளே, புடவைன்னா என்னதுமா அப்படின்ற. அன்னைக்கு திரௌபதிக்கு கொடுத்திய எடுக்க எடுக்க குறையாம வந்துட்டே இருந்ததே, அந்த மாதிரி கொடுனா. ஏமா திரௌபதி கஷ்டத்துல இருந்தா அதனால கொடுத்தேனா, இல்ல அவ 3 தடவை கோவிந்தான்னு சொன்னான், அதுக்காக நீ கொடுத்த, நீ ஒன்னும் கொடுக்கல, உன் நாமம் தான் அன்னைக்கு காப்பாத்தித்து. அவளை கிருஷ்ணன் வந்து ஓடி வந்து காப்பாத்தலையே, கிருஷ்ணன் நாமம் தானே காப்பாத்தித்து, கோவிந்தன்ற பேர் தானே காப்பாத்தித்து. ஆக கோவிந்தான்னு சொன்னதுக்கு தானே நீ 3 தடவை கோவிந்தான்னு சொன்னதுக்கு தானே நீ கொடுத்த. கோவிந்தே தியதா கிரந்ததூ கோவிந்த துவாரகா வாசின் பிரபன்னாம் பாகி கோவிந்தான்னு 3 தடவை அவ சொன்னா நீ கொடுத்த. இப்ப நாங்க கூட தான் திருப்பாவையில 3 கோவிந்தா சொல்றோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அன்றுகான் கோவிந்தா சொல்ல போறோம். எப்படி இருந்தாலும் நாங்களும் 3 தடவை கோவிந்தான்னு சொல்றோம். ஆக எங்களுக்கும் அப்ப நீ அந்த அளவு புடவை கொடுக்கணுமோ இல்லையோ, ஆடையுடுப்போம் அப்படின்னா. கிருஷ்ணனால ஒண்ணுமே பேச முடியல, சரி கொடுக்கறேன்னு சொல்றது தவிர அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனால அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னும் போது அதன் பின்னே அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த நாச்சியார். அதன் பின்னே வா அப்படின்னார். ஆமா, பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னா. இது வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது கிருஷ்ணரோட விஷயம். இது பால் சோறு நெய் இதெல்லாம் அவருக்கே ரொம்ப பிடிக்கும். அதனால உடனே கிருஷ்ணன் ஒத்துட்டார். ஏன்னா தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கின்னு இவ்வளோ கருப்பா இருக்கிற கிருஷ்ணன் அந்த கைய உள்ள முடியற வரைக்கும் உள்ள நீட்டி வெண்ணெய் எடுத்து மூஞ்சி மாக்கு வாய் எல்லாத்தையும் தடவின்ட்டு பாதி கருப்பு பாதி வெள்ளையான இந்த கிருஷ்ணன் இவர். அதனால இவருக்கு இந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருத்து இவருக்கு. உடனே சரிம்மா அதனால என்ன அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னா ஆண்டாளோட இந்த மனசு, இந்த மனசுக்காக தான் கிருஷ்ணன் அத்தனையும் பண்ண ஒத்துண்ட. ஏன்னா இந்த பால் சோறு நெய் இதெல்லாம் விட கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்தப்போ நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னா இப்ப பெருமாளை சேர்ந்த உடனே எங்களுக்கு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு சொன்னா அதையும் நான் ஒத்தியா இருந்து சாப்பிடணும் அனுபவிக்கணும்னு அவ சொல்லல. கூடி இருந்து குளிர்ந்துன்னு சொன்னாலே அந்த ஒரு வார்த்தைக்காகவே கிருஷ்ணன் அத்தனையும் கொடுத்துருவர் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட அர்த்தமா இருக்கு. ஆனா ஏதோ கிருஷ்ணன் கிட்ட விளையாட்டுத்தனமா இவா கேக்குற விஷயமும் இல்ல, அந்த மாதிரி கேக்குறவளும் இல்ல. ஆண்டாள் இந்த மாதிரி நகைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மார்கழி நோன்பு நோத்தி இத்தனை பேரை எழுப்பி கூட்டுண்டு வந்து அதோட பலனா உனக்கு சன்மானமா நான் தரேன், உனக்கு ஏதாவது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த நகையா ஆசைப்படுவோ ஐம்புலனுக்கும் இந்த உடலுக்கும் இதெல்லாம் மேல அக்கறையே வைக்காதீங்கோ நமக்கே சொல்லி கொடுக்கிறவோ இந்த நகையா கேட்போ நம் கதாநாயகி அப்படின்னா நிச்சயமா இல்ல. அப்ப அவ உண்மையில கேட்டது என்ன அப்படின்னா அது நமக்கு சுவாபதேசத்துல தான் தெரியும். அந்யாபதேசத்துல நம்ம இந்த மாதிரி மேலோட்டமா சொல்லின்னு போயிடலாம். ஆனா சுவாபதேசத்துலதான் அவ என்ன கேட்டா அப்படிங்கறது நமக்கு நன்னா புரியும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இந்த பிரியா மாதிரி இருக்கிறவாளை கூட உன் வழிக்கு கொண்டு வந்த கோவிந்தனே உன்னை பாடி பறை கொண்டு மோக்ஷத்திற்கு உபாயத்தை அனுஷ்டிச்ச பிறகு யாம் பெரும் சன்மானம். இந்த மாதிரி நாங்க நோம்ப பண்ணிருக்கோம், இதுக்காக எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த உலகமே பார்த்து புகழும் வண்ணம். ஏன்னா இதுலேருந்து இந்த உலகம் கத்துக்கும், ஓ இப்படி பண்ணா இந்த மாதிரி பரிசு நமக்கும் கிடைக்கும்னு இந்த உலகம் கத்துக்கும். அதுக்காக இந்த நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சதம் மாலா ஹஸ்தாகா சதமஞ்சன ஹஸ்தாகா சதம் சூர்ண ஹஸ்தாகா சதம் வாசோ ஹஸ்தாகா சதம் பனஹஸ்தாகா அப்படின்னு 500 திவ்ய அப்சரஸ்கள். நம்ம வைகுண்டத்துக்கு போகும்போது 500 திவ்ய அப்சரஸ்கள் வந்து மாலை மை மனத்துள் ஆடை ஆபரணம் அப்படின்ற 5 வஸ்துவ கையிலேந்தி நம்மளை எதிர்கொண்டழைக்க விரஜாநதி பக்கத்துல வந்து நிப்பாளாம்பா. இதெல்லாத்தையும் நமக்கு கொடுத்து இந்த சூடகமே தோல்வளையேன்னு 5 விஷயங்களை சொல்றாளே, அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த 5 விஷயங்களோட அங்க அப்சரஸ்கள் வந்து கையிலேந்து இதெல்லாம் அவ வச்சுட்டு இந்த ஜீவாத்மா மோக்ஷத்துக்கு போகும்போது எதிர்கொண்டழைக்கிறதுக்கு விரஜாநதியில வந்து அவெல்லாம் நிக்கிறாளாம். பல்கலனும் யாமணிவும் அணைய அப்படின்னு சொன்னதுனால மீதி என்னெல்லாம் இருக்குன்னு வியாக்கியாத்தாக்கள் நமக்கு கொடுக்கிறார். பிரம்மகந்தகா பிரவிசதி பிரம்மரசகா பிரவிசதி பிரம்ம தேஜகா பிரவிசதி பிரம்ம யசகா பிரவிசத்தின்னு ஒரு முக்தனுக்கு அந்த பரபிரம்மத்தோட திருமேனி கந்தம் இதெல்லாத்தையுமே கூட அந்த முக்தனுக்கு பெருமாள் கொடுக்கற. இதெல்லாம் நமக்கு சூழ் விசும்பு தசகம் பார்த்தோம்னா நம்மள எப்படி அழைச்சிட்டு போவாங்கிறது ரொம்ப அழகா நம்மாழ்வார் நமக்கு கொடுத்துருப்பார். அந்த மாதிரி இந்த முக்தனை வந்து இப்படி பெருமாள் அந்த முக்தனுக்கு பரபிரம்மத்தோட திருமேனி மனம் இதெல்லாத்தையும் வாசனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரஜையா விபஷதி என்ற ஞான விகாசமுமான இதுவும் ஞானத்தையும் நமக்கு கொடுக்கறான். ஆக இதெல்லாம் அந்த அணையன்னு சொன்னதுனால இதெல்லாமும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம பல்கலனும் அப்படின்னு சொன்னதுனால விதவிதமான ஆபரணங்கள் என்னது அப்படின்னா அபஹத பாப்மா விஜரோ விமிருத்யுஹு விசோகோ விஜிகத் சோபிபாசகா சத்யகாமஹா சத்யசங்கல்பகா இந்த மாதிரி எட்டு குணங்கள் நமக்கும் அங்க போன உடனே வந்துடுறது. நமக்கு வயசாகாது, மரணம் கிடையாது, சோகம் கிடையாது, தாகம் கிடையாது, பசி கிடையாது, சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா இதெல்லாம் நமக்கும் உண்டுங்கிறதுனால இந்த அணிகலன்கள் தான் ஆண்டாள் நாச்சியார் இங்க சொல்றா என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆக இதெல்லாமே நமக்கு அங்க கிடைக்கும். அடுத்தது ஆடையுடுப்போம் அப்படின்னா இந்த ஜீவனுக்காக இது முக்தனா ஆகும்போது அங்க போகும்போது பிரத்யேக ஆடை, அதாவது அங்க கைங்கரியத்துக்கு தேவையான கரண கலேபரங்கள்னு சொல்லுவா, அதுக்கு தேவையான ஒரு உருவம் நமக்கு கிடைக்கும். அங்க இந்த மாதிரி இதே தேகத்தோட நம்ம அங்க இருக்க மாட்டோம். அததான் ஆடையுடுப்போம் அப்படின்னா. அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, பால் சோறு போன்ற இன்னமுதான பிராட்டி, பால் சோறுன்னு இங்க சொல்றது பிராட்டிய சொல்றது, அந்த பிராட்டியோட சேர்ந்த ஷாட்குண்யம் அன்னம் அப்படின்னு பெருமாளை சொல்லுவா. பெருமாள் தான் பரமாண்ணம், அந்த அன்னம் அதுதான் பால் சோறு, பிராட்டியோட சேர்ந்த பெருமாள், அந்த ஸ்வரூப ரூப குணத்தோடு பெருமாளை அங்க அனுபவிச்சுண்டு கூடியிருந்து குளிர்ந்து அவனோட கூடவே இருந்து அந்த பரபிரம்மானந்தம் அப்படின்றதுல மூழ்கி நம்ம எப்பவுமே குளிர்ந்திருப்போம், அங்க போனோம்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அழகா அப்படியே ஒரு படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கான். இதுதான் நம் சுவாமியும் சாய்ப்பர். கலந்திகளும் போகங்கள் கண்டுவெழுகி காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகழும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல் அடியவர்த்தம் குழாங்கள் கூடி, அங்க போனாலும் நமக்கு நம்மளோட ஆச்சாரியர்களோட தான் நம்ம சேர்ந்து இருப்போம். குலந்திகழும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல் அடியவர்த்தம் குழாங்கள் கூடி வலந்திகழும் திருமகளும் அற்றிடத்தே மன்னிய மண்மகளாரும் நீளையாரும் நலந்திகழ வீற்றிருந்த நாதன் பாதம் நமக்கிதுவே முடியென்ன நன்னினோமே அப்படின்னு இந்த பெருமாள் அங்க எப்படி இருப்பார், அந்த பெருமாளை அங்க போய் நம்ம எப்படி சேவிக்க போறோம், இதெல்லாம் அப்படி போகும்போது எப்படி இருக்கும். சூழ் விசும்பு தசகத்துக்கு சமமான பாசுரம் இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஆக அந்த இத்தனை அணிகலன்கள்லாம் என்னது அப்படின்னா இந்த முக்தனானவன் பிரபன்னனானவன் முக்தன் ஆகும் போது அவனுக்கு அளிக்கப்படுற அந்த மரியாதைகள், அந்த ஆபரணங்கள், இந்த ஆபரணம்னு சொல்லப்படுற இந்த குணங்கள், இந்த ஆடையுடுப்போம்னு சொல்லப்படுற பிரத்யேக அந்த ஒரு உடலமைப்பு, இது எல்லாத்தையுமே கலந்துதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தை கொடுத்துருக்காடியே. ஆக நம்ம எந்த நாளுமே கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒரு வார்த்தை நம்ம பெருமாளை தெரியாம சொல்லிட்டா கூட பெருமாள் நம்ம கிட்ட கோபமே படமாட்டார், அது சத்தியம். அப்படி நம்ம தெரியாம சொல்லிட்டா கூட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னைக்குமே அந்த கோவிந்தன் நம்மள பார்த்துப்பாருன்னு சொல்லி தலை கட்டுகிறேன். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.